எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யாராரோ வந்தாங்க என்னென்னவோ சொன்னாங்க, என்ன சொல்லி என்னத்த பண்ண நிம்மதி இல்லை, மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. பள்ளிக்கூடம் படிக்கும் போது பாடத்திலே நிம்மதி இல்லை, பாடமின்றி விடுமுறை என்றால் காசு இன்றி நிம்மதி இல்லை. காசுக்காக மேலே படிக்க கல்லூரியில் சீட்டும் இல்லை, சீட்டும் கிடைத்து பட்டமும் கிடைத்தால் வேலையின்றி நிம்மதி இல்லை. துன்பம் மறக்க வெளியே சென்றால் பெண்ணை கண்டு நிம்மதி இல்லை, பெண்ணை நினைத்து படுப்போம் என்றால் கனவினிலும் நிம்மதி இல்லை. அலை போல அலைந்தாடும் மனதுக்கு இங்க கொஞ்சம் நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் தீர்ப்போம் என்று வேலைக்காக வேஷம் போட்டேன். வாயில் வந்த பொய்யை சொல்லி நல்ல பேர் வாங்கிக் கொண்டேன். வந்த இடத்தில் வாலிப வயது வழக்கம் போல வேலையை காட்ட மந்தஹாச புன்னகையாலே கண்ணியவளும் காதலை சொல்ல நொந்து போன மனதுக்குள்ளே வந்து வந்து போகும் கிழவு. இந்த நிலையில் எவன் இருந்தாலும் ஆக வேண்டும் அவனே துறவி. இருந்தாலும் போனாலும் நிம்மதி வருமா? மனுஷனுக்கு நிம்மதி வருமா? எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. யாராரோ வந்தாங்க என்னென்னவோ சொன்னாங்க, என்ன சொல்லி என்னத்த பண்ண நிம்மதி இல்லை, மனுஷனுக்கு நிம்மதி இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை. எங்கே நிம்மதி நிம்மதி என்று தேடி பார்த்தேன், அது எங்கேயும் இல்லை.